பஞ்ச கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா. உமரி பொண்ணு வித்தலைக்கு சொன்னா உண்ணா தரவா. எசுனா எசுன்னு சொல்லு, நோவுனா நோவுன்னு சொல்லு. எசுனா எசுன்னு சொல்லு, நோவுனா நோவுன்னு சொல்லு. நாம் தரவா.